ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதஜாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்தரிதராணி த்ரிநாயமேன அஸ்மத்குரோஹர் பகவதோஸ்ய தேஹேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஹ்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய க்ரீவம் உபாஸ்மஹே விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. யோந்த ப்ரவிஷ்ய மமவாச விமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்த கிள சக்தி தரஸ்வதாம்னா அந்யா சஹஸ்திரச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவத புருஷாய தஸ்மை சபாயை நமஹ. முகுந்த மாலையில 23வது ஸ்லோகம் சத்ருச்சேதைக மந்திரம் அப்படின்ற ஸ்லோகம். முன்னாடி ஸ்லோகத்தில், அதாவது 22வது ஸ்லோகத்தில், ஸ்ரேயோ நஹ திருஷ்யது அப்படின்னார். ஸ்ரேயஸை எம்பெருமான் நமக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சாதித்தார். அப்படி பிரார்த்தித்தும் சர்வேஸ்வரன் எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் பலப்பிரதானம் பண்ணாமல் இருப்பதை பார்த்து நம்மிடத்திலே ஒரு உபாய அனுஷ்டானம் இல்லை அப்படின்ற அந்த விஷயத்தை நிரூபித்து உபாசனாதிகள்லாம் அசக்கியங்களாக இருக்கிறபடியினால எம்பெருமானுடைய திருநாம மந்திர ஜபங்களுக்கு ஈடாக லோகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கிருஷ்ண மந்திர ஜபத்தினுடைய சிரேஷ்டத்தை இங்கே விளக்குகிறார் ஆழ்வார். ஏன்னா யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மகரிஷீனாம் பிருகுரகம் கிராம் அஸ்மி ஏகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயா அப்படின்னு சொல்றார் எம்பெருமான். விபூத்தி அத்தியாயத்தில் சொல்லும்போது இந்த விஷயத்தை சொல்றார். யஜ்ஞங்களுக்குள்ளே நான் ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யஜ்ஞத்திலே நான் இருக்கிறேன் அப்படின்றார். ஆகையினால எவ்வளவுக்கு எவ்வளவு ஜபம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சிரேயஸானது கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில நமக்கு தெரியறது. ஜப்பே நைவத்து சம்சித்தியேத் பிராமணோ நாத்திர சம்சயா, இது ஒரு ஸ்லோகம் இருக்கு. குறியாத் அந்யன் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. ஜப்பே நைவத்து சம்சித்தியேத், பிராமணன் ஜபத்தினாலே எதையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மற்றதை செய்தோ செய்வதோ செய்யாமல் இருப்பதோ அது முக்கியமே இல்லை. ஏன்னா ஜபம் பண்ணா போறோம், அந்த ஜபம் பண்ணாலே ஜபம் பண்றதே நமக்கு சகலவித சிரேயஸையும் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால ஜபரூப உபாயமே சிரேஷ்டம் அப்படின்றத காட்டுறார் இந்த ஸ்லோகத்தினர். அதுவும் பகவன் மந்திர ஜபங்களுக்குள்ள கிருஷ்ண மந்திர ஜபம் மிகவும் சிரேஷ்டமான விஷயம். ஒரு ஸ்லோகம் இருக்கு பாரதத்தில், ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாம தசாஸ்வமேதௌ அவபிருத்தேன துல்யா தசாஸ்வமேதி புனரேதி ஜென்ம கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாயே அப்படின்னு. ஒரு கிருஷ்ணனிடத்தில் செய்யக்கூடிய ஒரு சுகிருத்தமான ஒரு பிரணாமத்தினால நமக்கு 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம் பண்ண பலனானது கிடைக்கும். அஸ்வமேத யாகம் பண்ணால் என்ன கிடைக்கும்? மறுபடியும் புனர் ஜென்மா தான் கிடைக்கும். ஆனால் கிருஷ்ண பிரணாமி ந புனர்பவாய, கிருஷ்ணனை நாம் கையெடுத்து சேவித்தால் நமக்கு புனர்ஜென்மா அப்படின்றதே கிடையவே கிடையாது. பிராயஸ்தித்தான் யசேஷானி தபக்கர்மாத்மகான் இவை யானி தேசாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு நாம பிரதிதினம் சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல கூட சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்த விஷயத்த. ஆகையினால கிருஷ்ண மந்திர ஜபம் சிரேஷ்டமான ஜபம் அப்படின்றத இங்க நிரூபிக்கிறார். அந்த ஜபம் ஜிஹ்வா சாத்தியமா இருக்கக்கூடியது. மற்ற ஜபங்கள் நம்மளால பண்ண முடியுமோ முடியாதோ தெரியல, ஆனால் கிருஷ்ணன் அப்படின்ற இந்த திருநாமம் இருக்கு, அது ஜிஹ்வா சாத்தியமா இருக்கிறபடினால நாம் அதை பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் நமக்கு நிரூபிச்சு காட்டுறார். சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் சம்சாரோத்தர மந்திரம் சமுபசித தம சங்க நிர்யாண மந்திரம் சர்வைஸ்வர்யைக மந்திரம் வியசனபுஜ சந்தஷ்ட சந்திராண மந்திரம் ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜென்மசாபல்ய மந்திரம் சத்ருச்சேதைக மந்திரம் சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ சத்ருச்சேதைக மந்திரம் சத்ருக்களுடைய நாசத்திற்கு முக்கியமான மந்திரம், உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம் உபனிஷத் வாக்கியங்கள்னாலே மிகவும் கொண்டாடப்படுகிற மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம் சம்சாரத்திலிருந்து கரையேற்ற வல்லதான வல்லமை பொருந்திய மந்திரம், சமுபசித தம சங்க நிர்யாண மந்திரம் விருத்தி அடைந்திருக்கிற தமோராசியை போக்கடிக்கக்கூடிய ஒரு மந்திரம், சர்வ ஐஸ்வர்ய ஏக மந்திரம் எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் முக்கியமான மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் துன்பங்களாக கூடிய சர்ப்பத்தினாலே கடியுண்டவர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு மந்திரம், ஜென்ம சாபல்ய மந்திரம் ஜென்மத்திற்கும் சாபல்யத்தை பண்ணக்கூடிய ஒரு மந்திரம், இப்படியெல்லாம் மந்திரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண மந்திரம் ஹே ஜிஹ்வே ஏ நாக்கே சததம் ஜப ஜப சர்வ காலத்திலும் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணுன்னு இந்த ஸ்லோகத்தினால நமக்கு கிருஷ்ண மந்திரத்தை பத்தி சொல்றார் ஆழ்வார். இருக்கிறதுலேயே ரொம்ப வசதியான விஷயம் கிருஷ்ணனுடைய திருநாமம். ஏன்னா காமக்ரோதாதிகள்லாம் காமக்ரோதாதிகள்னால ஏற்பட்ட சகலவித துக்கத்தையும் இந்த துக்கங்கள் ஏன் ஏற்பட்டது அப்படின்னால் நமக்கு சத்ருக்கள் அதிகமா இருக்கிறபடினால. சத்ருக்கள் ரெண்டு விதம், அதாவது பாஹ்ய சத்ருக்கள் ஆந்தர சத்ருக்கள், உள்ள இருக்கக்கூடிய சத்ருக்கள் வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்கள். வெளியில இருக்கக்கூடிய சத்ருக்களை நாம் நிரசனம் பண்றது ரொம்ப சுலபம், அதுவும் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தின் பேர்ல நிரசனம் பண்ணலாம். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்ருக்களை நிரசனம் பண்றது எப்படி அப்படின்னால் கிருஷ்ணனுடைய ஜபத்து மூலமாக நிரசனம் பண்ணலாம். காம குரோதாத்யாந்தர சத்ரு நிரசனாபேட்சையா அப்படின்னார் சின்னாம சுவாமி. காமக்ரோதாதிகள்னு சொல்லக்கூடிய அந்த ஆந்தர சத்ருக்களை நிரசனம் பண்றதுக்கு கிருஷ்ண ஜபம் நன்றாக உபயோகப்படும், காமாதி ஜெயம் பிறக்கும் நமக்கு அப்படின்னு சொல்றார். ஆந்தர பாக்கிய சத்ருக்களை நிரசிப்பதற்கு லோகத்துல தனித்தனி மந்திரங்கள் இருக்கு, அப்படியெல்லாம் தேவையே இல்லை, நம்ம அவ்வளவு சிரமப்பட வேண்டிய தேவையே இல்லைன்றார். ஆந்திர சத்ருக்கள் நிரசனம் பண்றதுக்கு ஒரு விதமான உளவியல் ரீதியான ஒரு தனி மந்திரங்கள் தேவைப்படுறது, கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு. பாஷ்ய சத்ருக்களை நிரசனம் பண்றதுக்கு சில பலம் தேவைப்படுறது. அது எதுவுமே வேணா, எல்லாம் சகலமாக கைகூடும் எப்பன்னா கிருஷ்ணனுடைய மந்திர ஜபத்தினால அப்படின்னார். சர்வத்துக்கும் ஒரே மந்திரமாக இருக்கக்கூடிய தன்மை கிருஷ்ண மந்திரத்துக்கு உண்டு அப்படின்னார். சரி, இந்த மந்திரம் உபனிஷத் பிரதிபாத்தியமாக உபனிஷத்தாலே பிரதிபாதிக்கப்பட்டதா இந்த மந்திரம் அப்படின்னால் கண்டிப்பாக. ஏன்னா உபனிஷத் வாக்கியங்கள்னாலே பூஜிக்கப்பட்டு பிரதிபாதிக்கப்பட்டதுதான் இது. எப்படி தெரியறது அப்படின்னால் ஓமித்யக்ரே வியாகரேத் நம இதி பஷ்டாத் நாராயணாயேத்யு பரிஷ்டாத் ஓமித்யேகாட்சரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத்வை நாராயணஸ்யாஷ்டாட்சரம் பதம். ஏன்னா இது நாராயணனுடைய மந்திரம், இது அப்பேற்பட்ட மந்திரம். இந்த ஏக மந்திரம் தான் எல்லாத்தையும் தரவல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது நாராயண உபநிஷத்துல சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இது சம்பூஜ்ய மந்திரம், சகல விசேஷங்களுடைய கூடிய மந்திரம். இது உபனிஷத் வாக்கியத்தினாலே சம்பூஜ்யங்களா இருக்கக்கூடிய இந்த மந்திரம். அது எப்படின்னா வாசுதேவா துவாதச அக்ஷராதிகளை கொண்ட மந்திரம். இது அஷ்டாட்சர வாசுதேவ துவாதச அக்ஷராதிகளை நமக்காக கொண்ட மந்திரம் இது. இந்த கிருஷ்ண மந்திரம் அப்பேற்பட்ட வசத்தியான மந்திரம் அப்படின்னு சொல்றாரு இப்போ. அதனால்தான் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம்னு. உபனிஷத் வாக்கியங்கள்னாலே ஆதரணீயமாக சொல்லப்பட்ட மந்திரம். ஆபிசாராதிகள் பிரதிபாத்தியமாக இருந்தாலும் கூட அதுல ஆதாரம் இல்லை, ஆதாரம் இல்லை நமக்கு. ஆனால் இந்த கிருஷ்ண மந்திரத்து மேல நமக்கு அவ்வளவு ஒரு ஆதாரம் இருக்கு. ஏன்னா வேத பிரதிபாத்தியமா இருக்கோ இல்லையோ, அதாவது காமிய பல மாத்திர பிரதமா இருக்காமல் இந்த மத்த மந்திரங்கள்லாம் நமக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய மந்திரங்களா இருக்கு. ஆனால் இந்த மந்திரம் அப்படி இல்லை. ஏன்னா சம்சாரோத்தர மந்திரம், சம்சாரத்தை நமக்கு போக்கடிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம். ஏன்னா சம்சாரத்தில் நின்று கொண்டு நாம் இதை விட்டு மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில், அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதேன்னு சொன்னா போல, வித்யாஞ்ச அவித்யாஞ்ச எஸ்தத் வேத உபயம் சகா அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே அப்படின்னா, அப்படி ஒரு தார்டியார்த்தமான ஒரு விஷயங்களை நமக்கெல்லாம் கொடுக்கிறபடினால, சம்சாரத்தை போக்கடித்து நம்மளை காப்பாற்றுகிறபடினால இந்த கிருஷ்ண மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு. சமுச்சித தமசங்க நெறியான மந்திரம் அப்படின்னு எடுத்தது. ஏன்னா தமோ குணம் இருக்கு, நமக்கு ஆலசியத்தை உண்டாக்கி நம்மளுடைய புத்தி எங்கெங்கேயோ போக வைக்கிறது. அதனால அந்த வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தமோ குணத்தை போக்கடிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கு. சர்வ ஐஸ்வர்யக மந்திரம், அதாவது மோக்ஷாந்தமா இருக்கக்கூடிய சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் கிருஷ்ண மந்திரமே சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் சந்திராண மந்திரம், எப்படிப்பட்ட சந்திராண மந்திரம் அப்படின்னால், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம் அப்படின்னு. எந்தெந்த காலங்கள்லாம் வியசனம் உண்டாகிறதோ அந்த காலங்கள் எல்லாத்தையும் கிருஷ்ண நாமோச்சாரணம் பண்ணால் சகல வியசனமும் தீரும் அப்படின்னார். அதுவும் அனாதி காலமாக செய்து வந்த பாபங்கள், மகா பாபங்கள் உபாயாந்தரமான இருக்கக்கூடிய உபாசனாதிகள்ல அதிகாரம் இல்லாமல் நம்மளை பண்ண வச்சு ஒன்னுத்துக்கும் உதவாத ஆக்குறது, அதுவும் சம்சாரத்திலேயே உழன்று உழன்று சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கோரமான விஷ சர்ப்பங்கள்னாலே நாம் கடிக்கப்பட்டு நாம் இங்கேயே தவித்து கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட சர்ப்பங்களை விலக்கி நம்மளை போக்கடிக்கிறது இந்த கிருஷ்ண மந்திரம். அதுவும் ஜென்மாந்திர சகசிரேஷு தபோ தியான சமாதிபிகி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தேன்னா, அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ண மந்திரம், இந்த சம்சாரத்தை சர்வ நிராகரண மந்திரமா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண மந்திரம் நமக்கு எல்லாத்தையும் போக்கடித்து நம்மை ஒரு வழிபடுத்துறதுக்காகவே, நல்வழிபடுத்துறதுக்காகவே இது இந்த இடத்துல இருக்கு இந்த மந்திரமான சொல்லப்படுறது. சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில ரொம்ப அழகா சாதிக்கிறார். சுதுஷ்கரேன சோச்சேத் யஹா ஏன ஏன இஷ்டஹேதுனா சச தத்யாகமேவேதி சரமஸ்லோக சங்கிரஹா அப்படின்னார். சரமஸ்லோகத்தை சங்கிரகமா சொல்லும் பொழுது, எந்தெந்த உபாயம் தன்னால் செய்ய முடியாமையை கருதி எவன் வருந்துகிறானோ அவனுக்கு அந்தந்த உபாயத்தின் ஸ்தானத்திலே நானே நின்று தலைகட்டி வைப்பேன் அப்படின்னு சொல்றார். இதுதான் சரமஸ்லோகத்தினுடைய சாரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். சுதுஷ்கரேன சோச்சேத் ஏன யஹா ஏன ஏன இஷ்டஹேதுனா சச தத்யாகமேவேதி சரமஸ்லோக சங்கிரகா அப்படின்னு. அதுவும் 18 அத்தியாயத்தில் தாத்பரிய சந்திரிக்கையில 66 ஸ்லோகத்துக்கு வரக்கூடிய இது சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம். இது அதுக்கு தமிழ் அர்த்தம் சொல்லும்போது இந்த மாதிரி அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவாள். அப்படி சரமஸ்லோகம் போல சர்வ சங்கிரகமா இருக்கக்கூடிய மந்திரம் எதுனால் கிருஷ்ண மந்திரம் தான். அதுவும் ஜென்ம சாபல்ய மந்திரம். இப்பயே என்ன அத்தியமே சபலம் ஜென்மன்னு சொன்னார் அக்ரூரர். அத மாதிரி என்னுடைய ஜென்மம் சாபல்யத்தை அடைகிறது அப்படின்னால் அது கண்டிப்பாக இந்த கிருஷ்ண மந்திரோச்சாரணத்தினால்தான் முடியுமே தவிர மற்றதால முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ என் முகூர்த்தம் கணேவா கணம் வாபி வாசுதேவோன்னு சிந்தியது சஹானி தன் மகச்சித்திரம் சாபிராந்தி சாச்ச விக்ரியா அப்படின்னு சததம் ஜப ஜப ஹே ஜிக்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம் ஜப ஜப அப்படிங்கிற எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இரு அப்படின்னு தன்னுடைய நாக்கு கட்டளையிடுறார். ஏன்னா என் முகூர்த்தம் கணம் வாப்பி யாரு ஒரு முகூர்த்த காலம் கூட வாசுதேவனை சிந்திக்காமல் இருக்காளோ சா ஹானிஹி தன் மகச்சித்திரம் அவனை பார்க்காமல் இருப்பதுன்றது மிகப்பெரிய பாவம், அது பெரிய ஹானி அது. அல்ல அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படாமல் எம்பெருமானை நாம் சர்வதா தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு கிருஷ்ணனை நாம் தியானித்துக் கொண்டிருந்தால் சகலமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம், நாளை பார்க்கலாம். தாசன் கவிதார் கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.